ている。 வந்து வந்து நிக்கிற இங்க லாயரா? ஓகே, இது சரிபட்டு வராது. எனக்கும் போலீஸ்காரங்களை கண்டாலே பிடிக்காது. நீ பார்த்து உன்னு சிக்க வைக்கிற தூங்கலாமா? Oh my god, thank you.